சாமி கிட்ட சொல்லி போட்ட உன்னை வச்சுக்கிட்ட ஒத்தையானே நானும் பேசிக்கவே முடியலன்னு மனசுக்குள்ள பேசிக்கிட்டோம். சுத்தமானே நானும் பார்த்துக்கவே முடியலன்னு கனவுக்குள்ள பார்த்துக்கிட்டோம். சாமி கிட்ட சொல்லி போட்ட உன்னை நெஞ்சு வச்சுக்கிட்ட ஒத்தையானே நானும் பேசிக்கவே முடியலன்னு மனசுக்குள்ள பேசிக்கிட்டோம். சுத்தமானே நானும் பார்த்துக்கவே முடியலன்னா கனவுக்குள்ள பார்த்துக்கிட்டோம். ஒரு கோடி புள்ளி வச்சு நாம் போட்ட காதல் கோலம் ஒரு பாதி முடியும் முன்ன அழிச்சிருச்சு காலம் காலம் இன்னொரு சென்மம் நான் மறுபடி பொருந்து வந்து உனக்காக காத்திருப்பேன். இருவரும் பிரியனுனா பொறக்காம போயிடுவேன். சாமி கிட்ட சொல்லி போட்ட சாமி கிட்ட சொல்லி போட்ட சாமி கிட்ட சொல்லி போட்ட உன்னை வச்சுக்கிட்ட பேசிக்கிட்டோம். சுத்தமானே நானும் பார்த்துக்கவே முடியலன்னா கனவுக்குள்ள பார்த்துக்கிட்டோம். சாமி கிட்ட சொல்லி புட்ட உன்னை நெஞ்சில் வச்சுக்கிட்ட ஒத்தையா நீ நானும் பேசிக்கவே முடியலன்னு மனசுக்குள்ள பேசிக்கிட்டோம். சுத்தமா நீ நானும் பார்த்துக்கவே முடியலன்னு கனவுக்குள்ள பார்த்துக்கிட்டோம். மனசுக்குள்ள பூட்டி மறைச்ச அப்ப எதுக்கு வெளியில சிரிச்ச கனவுக்குள்ள ஓடி புடிச்ச நெசத்துல தான் தயங்கி நடிச்ச அடி போடி பயந்தாங்காளி எதுக்காக ஊமஜாட நீ இருந்த மனசி எந்த தீயில் நானும் போட உன்னை என்ன கேட்டுக்கிட்டா காதல் நெஞ்சு தட்டிச்சு. சாமி கிட்ட சொல்லி புட்ட உன்னை நெஞ்சில் வச்சுக்கிட்டேன் ஒத்தையா நீ நானும் பேசிக்கவே முடியலன்னு மனசுக்குள்ள பேசிக்கிட்டோம். சுத்தமா நீ நானும் பார்த்துக்கவே முடியலன்னு கனவுக்குள்ள பார்த்துக்கிட்டோம். சாமி கிட்ட சொல்லி போட்ட சாமி கிட்ட